శివాన్వేంకటనాథార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి అసద్గురు పరంపరాయే నమః. போனதிகரணம் அநியமாதிகரணம் அர்ச்சராதி மார்க்கத்தை பத்தி விசாரம் பண்ணி அனைத்து பிரம்ம வித்துக்களும் அதாவது பிரம்ம வித்யா நட்டால் எல்லோருமே இந்த மாதிரி அர்ச்சராதி மார்க்கம் துவாரமா தான் பெருமாளை அடைவா மோட்சத்துக்கு போய் சேர்வா அப்படின்றத பத்தி போன அதிகரணத்துல பார்த்துட்டோம். இப்போ இந்த அதிகரணம் அக்ஷரத்தியதிகரணம் பேரு. இப்போ எல்லா பிரம்மக்கும் இந்த எல்லா பிரம்ம வித்யா நிட்டாளுக்கும் எல்லா பிரம்ம வித்யா நிட்டாளுக்கும் அர்ச்சராதி மார்க்கம் உண்டு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த இப்ப சொல்ல போற அதிகரணத்துல எல்லா வித்தியகள்லயும் அமலத்துவம் அதாவது ஹேய பிரத்தனைகத்துவம் அது உண்டு அப்படின்றத இப்ப சாதிக்க போற சூத்திரக்காரர். அந்த அதிகரணம் இது அக்ஷரத்தியதிகரணம் அப்படின்ட்டு அக்ஷரத்தியாம் அப்படின்னு சூத்திரம். அதனால அக்ஷரத்யதிகரணம் அப்படின்னு பேருது. இதுல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஆனந்தாத்தியதிகரணம்னுட்டு இந்த மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல நாலாவது அதிகரணம் ஆனந்தாத்தியதிகரணம் அந்த அதிகரணத்துல நாம பார்த்திருக்கோம். என்னது அப்படின்னா சொரூப நிரூபக தர்மங்கள் சுரூப நிரூபக தர்மங்கள் எதை எந்த தர்மம் இல்லைன்னா ஒரு வஸ்துனுடைய சுரூபத்தையே தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு சுரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு பேர் இருக்கு. அது என்னென்னு அங்கேயே வாசிச்சிருக்கும் சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம். இதுல சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவன்றத எல்லாரும் ஒத்துக்கிறார். ஆனால் சில பேருக்கு கேள்வி வருது என்னன்னா அமலத்துவம் ஒத்துக்கணுமா வேண்டாமா? அமலத்துவம் ஒத்துக்க வேண்டாமே, அமலத்துவம் தேவையில்லை, ஹே பிரத்தனைகத்துவம் வேண்டாம், ஏன் அது வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு சமாதானம் சேர்க்கிறார். இந்த அதிகரணத்துல எல்லா வித்தியகளையும் சொல்ல வேண்டாம், எந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்கோ அந்த பிரகரணத்துல மாத்திரம் இந்த அமலத்துவங்கிறது இருந்துட்டோம். எல்லா பிரகரணத்தையும் படிக்கப்படலது எப்படி அப்படின்னாக்கா இப்ப வந்து பாருங்க நம்ம நிறைய பார்த்திருக்கோம் முண்டகோபுரத்துல அக்ஷர பிரம்ம வித்யா இருக்கு. அதுல வந்து சொல்றது அதபரா ததக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு ஆரம்பிச்சு எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அவர்ணம் அச்சக்ஷஸ்ரோத்ரம் ததபாரிபாதம் இப்படிலாம் நிறைய சொல்றது. எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க, நஞ்சு சகிதமா இருக்கு, நஞ்சு அதாவது நெகட்டிவ் உள்ள அத்ரேஷ்யம் பார்க்கப்பட முடியாதது, அக்ராஹ்யம் கிரகிக்கப்பட முடியாதது, கை இல்லாதது கால் இல்லாதது ரூபம் இல்லாதது இந்த மாதிரிலாம் கண் இல்லாததுனா இருக்கு. அதெல்லாம் இப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம், நிஷேதிக்கப்படுகின்றன. அதாவது பிராகிருத தர்மங்கள் பிரகிருதி சம்பந்தமான தர்மங்கள் நமக்கு எல்லாம் இருக்கு. ஊனக்கண்ணு இந்த கை இந்த கால் இந்த மாதிரி நம்ம பேச்சு நமக்கெல்லாம் வம்சம் இருக்கு, குலம் கோத்திரம் எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் எவரும் அவனுக்கு அங்க இல்ல, அவர்ணம் அகோத்திரம் அப்படின்லாம் இருக்கு அங்க, அதெல்லாம் எவரும் அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. நமக்கெல்லாம் இருக்கிறதுனா பிரகிருதி சம்பந்தத்தினால இருக்கு, எவரும் அவனுக்கோ அப்ராகிருதம். அதனால இந்த வித்தியில போயிட்டான் அக்ஷர பிரம்ம வித்தியில இத மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக கார்கி கார்கி வித்தியன்னு ஒண்ணு இருக்கு, யாக்கியவர் கார்கி யாக்கியவர் கதையே சொல்றோம் பாருங்க. ஜனகர் சொன்னார் இது மாதிரி இந்த சபையில யாரு பிரம்ம வித்தோ அவ 1000 ஸ்வர்ண கலசம் போடப்பட்ட பசுமாட்டுகளை ஓட்டின் போட்டோம். எல்லாருக்கும் பயம், யாருமே ஓட்டின் போல. என்ன அங்கெல்லாம் என்ன எடுத்து வந்தது அதனால நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் பயம், நம்ம பிரம்மத்தோ சந்தேகமோ அப்படி அப்படின்ட்டு. அந்த சமயத்துல யாக்கியவாழ்க்கையர் வந்து எல்லாத்தையும் ஓட்டுன்னு போயிடுறாரு. எல்லாரும் சண்டைக்கு வந்துட்டான். அதை எப்படி நீ ஓட்டு போலாம், நீ பிரம்மவித்தா? நான் பிரம்மவித்தெல்லாம் இல்லை, எனக்கு பசுமாட ஆசையா இருந்தது, அதனால நான் ஓட்டு போயிட்டேன். அதெல்லாம் கிடையாது. நீ நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி, பதில் சொன்னாதான் நான் உன்னை பிரம்மவித்தன்னு ஒத்துப்போம். அதனால நீ சொல்றத பதில் சொல்றத வச்சிருந்தான் உன்ன பிரம்மத்தையும் ஒத்துப்போம். அதனால அதை நீ சொல்லு அப்படின்னு கேக்குறா. அதுல கார்கின்னு ஒரு பொம்பளை, வச்சக்குண மகர்ஷியினுடைய பொண்ணு, வாசக்கணவி கர்க்க கோத்திரத்துல பிறந்தவோ அவோ ஹே அகல்கியா அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம சம்பிரதாயம் பாருங்க, சேகளை எவ்வளவு தூக்கி வச்சிருக்கு. ஒரு ராஜசபையில ஒரு மகர்ஷியுடைய பொண்ணு இன்னொரு மகர்ஷிய அவளும் பிரம்மவித்து, அவளும் பிரம்மவித்து அவ கேள்வி கேட்கறா. அவன் யாஜ்யவாழ்க்கியான்னு கூப்பிடுறா. யாஜ்யவாழ்க்கியரி ஹோ வாச்ச அப்படின்றது பிரதான கூப்பிடறது. யாஜ்யவாழ்க்கியான்னு கூப்பிட்டு கேள்வி கேட்கறா. அதுக்கு சமாதானம் அங்க சொல்ற. அந்த கேள்வியில இது வருது, இந்த அக்ஷரக்கே இந்த அக்ஷரமானது அஸ்தூலமா இருக்கும், அணனுவா இருக்கும், அதாவது குண்டா இருக்காது, சின்னதா இருக்காது, நீண்டு இருக்காது, குட்டையா இருக்காது, இப்படி எல்லாம் இருக்கு. இவையெல்லாம் அமலத்துவத்தை போதிக்காது. அமலத்துவம் ஒரு குணம், அதாவது என்ன அர்த்தம், பிராகிருதமான விகாரங்களோட கூடின குணங்கள் இவைகள் தான். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கே, ஒரு நாள் குண்டா போயிடுறோம், ரெண்டு நாள்ல இறைச்சி போயிடுறோம், ஒரு நாள் இவ்வளவு குண்டா இருக்கும், இன்னொரு நாள் இறைச்சியும் போறோம், ஒரு நாள் மூஞ்சி சோபிக்கிறது, ஒரு நாள் சோபிக்கல, எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் சரீர தர்மங்கள், அதெல்லாம் பிராகிருத தர்மங்கள். அந்த தர்மங்கள்லாம் எம்பெருமானுக்கு வரவே வராது. அந்த தர்மங்கள் எம்பெருமானுக்கு வராது அப்படின்னு சொல்றது. இதுதான் அமலத்துவம், ஹேய பிரத்தனைகத்துவம். பிரகிருதி தர்மமோ ஹேய தர்மமோ எதுவுமே எம்பெருமானுக்கு வராது அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் இது எங்கெங்க இருக்கு, சில வித்தியைகள்ல தான் இருக்கு, எல்லா வித்தியைகள்லயும் அது மாதிரி இல்லை. அதனால இப்ப என்ன கேக்குறா, எல்லா வித்தியைகள்லயும் இத அனுசந்தானம் பண்ணணுமா? இல்லாத போனாக்கா எந்த வித்தியைகள்ல படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியைகள்ல உண்டுதானா? அதுக்கு புறபட்சி சொல்றோம், வசந்தான் எல்லா வித்தியைகளும் படிக்க கூடாது. அதுக்கு நிறைய காரணம் சொல்றான். முதல் காரணம், எந்த பிரகரணத்துல எந்த குணம் இருக்கோ அந்த பிரகரணத்துலதான் அந்த குணத்தை படிக்கணும், அதான் உபாசிக்கணும். இல்லாத போனாக்கா எல்லா வித்தியைகளையும் எல்லாத்தையும் உபாசிக்கலாம்னு வந்துடும். எல்லா வித்தியைகள்லயும் எல்லா உபாசனங்களையும் எல்லா குணங்களையும் உபாசிக்கலாம் அப்படின்னு வந்துடும். அது பெரிய விரோதம், அத்தியாவசியா போயிடும். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து, இப்ப அஸ்தூலம், அனனு, அஹ்ரஸ்வம், அதீர்க்கம் எத்தனை வருது பாருங்க. இப்படி போனா எவ்வளவு குணங்கள் இருக்கு. அதாவது ஹேய குணங்களே, ஹேய குணங்கள் அற்றவன் சொல்லணும், அதுவும் எத்தனை இருக்கு, இங்க எவ்வளவோ இருக்கு. அது அத்தனையுமே சொல்ல முடியாதே, அனுசந்தானம் பண்ண முடியாதே. அதனால எந்த பிரகரணத்துல எது படிக்கப்பட்டிருக்கோ அதை தான் இங்க வந்து அனுசந்தானம் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படி பண்ணினாக்கா, அதாவது நீங்க சித்தாந்தங்கள் சொன்ன நீதி இருக்கே அதுக்கே விரோதமா போயிடும். நீங்க தான் சொல்றீங்க, அதாவது அந்தந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டது அங்கங்கதான் அனுசந்தானம் பண்ணணும். இது சொல்ல பண்ணணும் சொல்லக்கூடாது. ஏன்னா சத்தியத்தும் ஞானத்தும் ஆனந்தத்தும் ஆனந்தத்தும் இருக்கு, அதுவே போறோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அமலத்துவன்றது ஒண்ணு வச்சுட்டு அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். அது இங்க இல்லவே இல்லை, தேவையே இல்லை. எந்த வித்தியில எது படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியில தான் அர்த்தம் எடுத்துக்கணும். சத்தியத்து ஞானத்து ஆனந்தத்தை மாத்திரம் போறோம், ஆனந்தத்தை எல்லாமே வேண்டாம். எல்லாத்தையும் எடுத்துட்டா என்ன ஆகும்னாக்கா விரோதம் வந்துடும், அவ்யவஸ்த வந்துடும். அவ்யவஸ்த வரவே கூடாது, நியாயங்கள்லாம் அவ்யவஸ்தன்றது வரவே கூடாது. அது வந்ததுனாக்கா பெரிய தோஷம், பெரிய தோஷம் அது. அதனால அது கூடவே கூடாது. அப்படின்னு சூரபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. இல்ல இந்த லைட் அண்ணா, இந்த லைட் எரியுது சார். இந்த செவத்துல ஒரு லைட் இருக்கு. சித்தாந்தமும் அந்த மாதிரி இல்ல. சித்தாந்தம் சொல்லச்சு சொல்ற, ஏன் நீ அந்த மாதிரி சொல்ற? எல்லா இதுலயும் இந்த அமலத்துவம் அப்படிங்கிறது அவசியம், அனுசந்தானம் பண்ணித்தான் ஆகணும். அது பண்ணாம இருக்கக்கூடாது. அமலத்துவமும் வேணும். ஏன் வேணும்னு கேட்டாக்க அதுக்கு சமாதானம் சொல்றேன். என்ன சமாதானம் சொல்றேன்னாக்கா, நீ சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்திற்கே அது நீ ஒத்துழைக்கலையோ, இந்த நாலு ஒத்துழையோ, நானும் சுரூபணி ரூபக தர்மன் நீ சொல்லச்ச, இந்த அமலத்துவம் ஒண்ணு ஒண்ணு இருக்கு, அதையும் ஒத்துக்க மாட்டேன்ற. அதையும் நீ நாளத்தை ஒத்துக்கிறவனுக்கு இத ஒத்துக்கிறதுல என்ன தவறு? இது சாதாரணமான ஒரு சமாதானம். அஞ்சுமே இருந்துட்டு போட்டமே, அதனால ஒண்ணும் தவறு அல்ல. ஆனா அதை காட்டிலும் லட்சணமான ஒரு ஹேத்து, இந்த சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் கொள்ளியோ அது இருந்தா அவனுக்கு போராது, அது நாள் இருந்தா அவனுக்கு போராது. அமலத்துவம் அவசியம் ஒத்துண்டே ஆகும். ஏன் அப்படின்னா சுரூபங்கள் இருக்கு பாருங்க. இந்த சத்தியத்துவம் நம்ம ஜீவனுக்கும் சத்தியத்துவம் உண்டு. ஜீவன் கூட சத்தியம், விகார ரகிதன். ஜீவ சுரூபத்துக்கு விகாரமே கிடையாது, ஜீவ சுரூபத்துக்கு விகாரமே கிடையாது. அதனால ஜீவஸ்வரூபத்துக்கு விகாரம் இல்லை, அது ஒண்ணு. அதனால சத்தியம் சொல்றது பரமாத்மா எப்படி சத்தியனாக இருக்கானோ அந்த மாதிரி ஜீவாத்மா கூட சத்தியமாகத்தான் இருக்கான். அதனால அந்த சத்தியத்தினால பரமாத்மா ஒண்டி சொல்லப்படுறான் அப்படின்னு சொல்லவும் முடியாது, சொல்ல முடியாது. ரெண்டாவது ஞானம் அப்படின்ட்டு ஞானத்துவம். அந்த ஞானத்துவம்னா என்ன அர்த்தம்? சுயம் பிரகாசம், சுயம் பிரகாசம் அர்த்தம். சுயம் பிரகாசம் ஜீவனுக்குள்ளதான் உண்டு, ஜீவஸ்வரூபமும் சுயம் பிரகாசம் இருக்கு. அது மாதிரி ஜீவனுடைய தர்மபூத ஞானமும் சுயம் பிரகாசம் பிரகாசமா இருக்கு. ஒன்னே ஒண்ணு வித்தியாசம், இதுல சம்சார திசையில பத்தனா இருக்க அவனுக்கு சங்கோஜ விகாசங்கள் இருக்கு. மோஷத்துக்கு போயிட்டான்னாக்க சர்வாத்மா விகாசம் தான், சர்வாத்மா விகாசம் தான் அடையிறான். அதனால இங்க வந்து ஞான சப்தத்தினாலையும் ஜீவன் ஒண்டிதான் பரமாத்மா ஒண்டிதான் சொல்லப்படுதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அனந்த சப்தம் இருக்கு. அந்த அனந்த சப்தம் வந்து சுரூபத்தில் ஆனந்தம் இல்லைதான், ஆனால் ஆனந்த ஆனந்தம் இருக்கு. அது மாதிரி ஞானத்தினால ஆனந்தம் இருக்கவனுக்கு ஜீவனுக்கு பரமாத்மாவுக்கு சுரூபம். பாஷகார ஆரம்பத்திலே சொல்லிச்சு, சுரூபேன குணைச்ச எத்தனையாதிதயம் சோசிய முக்கியோர்த்தா அப்படிங்கிறார். பிரம்மன் சொன்னாக்க பிரகத்வம் எடுத்தா இருக்குன்னு அர்த்தம், வியாபிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். அது எப்படின்னா சுரூபேன, அவன் தன் சுரூபத்தினால வியாபிச்சிருக்கான். குணைச்ச குணங்கள் நாணயம் அனவதிகாதிசயம் எல்லையற்றது அப்படின்னு அங்க சொல்றது, அது பகவானுக்கு. நமக்கோ ஞானத்தினால ஆனந்தம் இருக்கு, நமக்கும் ஆனந்தம் உண்டு. ஆனந்தத்துவன்றது ஞானத்துல இருக்கு, ஆனந்தத்திலே இருக்கு. அதனால ரெண்டுத்திலே இருக்கே, அதனால நாம அதோ ஏத்தன் போனோம் இல்லையோ, சத்தியத்துவம் ஞானத்துவம் இது ரெண்டும் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அனந்தத்துவம் இருக்கு. அந்த மாதிரி இன்னொன்னு இருக்கு ஆனந்தம், ஆனந்தத்துவம் இருக்கு. அந்த ஆனந்தத்துவம் இருக்கு அது பரமாத்மாவுக்கு எப்படியோ நமக்கு அப்படித்தான். நம்ம ஆத்மஸ்வரூபமே ஆனந்தமானது, நரசி ஆனந்தம். மோட்சத்துல போகச்ச சில பேர் கைவல்யத்தை அனுபவிக்கிறார், கைவல்யத்தை அனுபவிக்கச்ச அவருக்கு ஆத்மஸ்வரூபம் ஆனந்தமா இருக்கு, தன்னுடைய தன் சுரூபம் அத்த ஆனந்தமா அனுபவிக்கிறாவா. அந்த மாதிரி அங்க இருக்கு. எங்கன்னாக்கா கீதா பகவத்கீதையில அதாவது சுழிகள்லாம் அதனால ஆனந்தத்துவன்றது பிரம்மனுக்கு எப்படி இருக்கோ ஜீவனுக்கும் இருக்கு. இப்படிலாம் இருக்கிறதுனால இப்ப பெருமாளுக்கு வியாபர்த்தி எப்படி வரும்? வியாபர்த்தின்றது வரவே வராது. பெருமாளுக்கும் ஜீவனுக்கும் வைலட்சணம் எப்படி வரும் அப்படின்னு கேள்விதான். அப்போ அமலத்துவம் சொல்லும் போது கயப்பிரசனேகத்துவம் சுவாவதாக இயற்கையாகவே நமக்கு விகார ரகிதத்துவம் ஆனந்தத்துவம் ஞானத்தினுடைய ஆனந்தம் எப்பொழுதுமே இருக்கு. ஆனா அந்த ஹேயப்படுத்தினைக்கு பாருங்க, பரமாத்மாவுக்கு ஒண்டிதான் சுவாபாவிகமா இருக்கு, எப்பொழுதும் இருக்கு. நிம்மரமானுக்கு இயற்கையாகவே இந்த இது இருக்கு பாருங்க, ஆனந்தத்துவம் இந்த ஹேயப்படுத்தினைகத்துவம் எல்லாமே இருக்கு. அதுல ஹேயப்படுத்தினைகத்துவம் இருக்கு. நித்தியசுதிகளுக்கு ஹயப்பிரத்தனேகத்துவத்துக்கு யோக்கியதை உண்டு. அதாவது பத்தன், பத்தனா இருக்கிறவன் எப்பொழுதுமே ஹேயங்களோடு சேர்ந்து இருக்கான். நித்தியப்படி நம்ம அனுபவிக்கிறோம் சுகம் துக்கம் இத்தனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் இந்த கர்ம கர்மசியால போயிடுவே இந்த உடம்பு, இந்த உடம்போட கூடின மனசு இந்திரியங்கள் இவைகள்லாம் வச்சுட்டு சுகதுக்காதிகளை நாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஹேயங்கள்லாம் எப்பொழுதும் நமக்கு இருக்கு, பத்தா இருக்கு. அதனால நமக்கு கர்ம விஷயத்துவம் இருக்கு, அதனாலேயே இந்த உடம்பு இருக்கு, இந்த கஷ்டங்களும் இருக்கு. ஆனால் முத்தன் இருக்கானே அவன் அந்த முத்தனார்த்துக்கு முன்னாடி வந்து அனுபவிச்சான். நித்தியசூரிகள் அவ சுவாபாவிகமாவே எப்பொழுதும் இதுவா இருக்கார், ஒரு தோஷமும் இல்லாதவராக இருக்கார். ஆனாலும் கூட அவளுக்கு சுரூப யோக்கியதை இருக்கு, சுரூப யோக்கியதை அவளுக்கு உண்டு. ஏன்னா அவள் ஜீவன் தானே, எம்பெருமான் நினைச்சாக்கா அவளை தள்ளிவிடலாம், எம்பெருமான் நினைச்சா அவளையும் தள்ளிவிடலாம். அதனால ஈஸ்வரனுக்கு அசாதாரணமா அது இருக்குது. பகவானுக்கோ எப்படி இருக்கும் அது மாதிரி ஜீவனுக்கு அது மாதிரி இல்லையே. அவளுக்கு எல்லாம் பகவத் சங்கல்பா இருக்கும். இத்தனை நாளை ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு அஞ்சு அஞ்சு கால் இருக்கும் ஒரு சுவாமி ஆத்துக்கு வந்துட்டார், நேற்றே கேட்டிருந்த இன்னைக்கு வந்துட்டார், வந்து கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் இதெல்லாம் தான் கேள்வி கேட்டிருந்தார். எப்படி இது, ஏன் இந்த மாதிரி நமக்கெல்லாம் தோஷங்கள் எல்லாம் வருது, இந்த தோஷத்துக்கு மூல காரணம் என்ன, கர்மாவா அல்லது பிராணனா அல்லது சரீரமா அல்லது சத்துவரஜஸ் தமஸ் குணங்களா பகவானா அப்படின்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் இதை பதில் சொல்லிட்டு இருந்தாரு என்ன அப்படின்னாக்கா, திருமால் அவர் தான் பிரதான காரணம், அவர் தான் நமக்கு பழங்கள் எல்லாம் கொடுக்கிறார். அதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, கர்ம விஷயாலா போயிடவே அந்த கர்மாவுக்கு அனுகுணமான உடம்பு, உடம்புக்கு அனுகுணமான இந்திரியங்கள், அதுக்கு அனுகுணமான மனசு, அதுக்கு அனுகுணமான புத்தி, அதுக்கு அனுகுணமான பிராணன் எல்லாத்தையும் கொடுக்கிறார் பெருமாள். அது அத்தனையும் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ மூல காரணம் என்ன, கர்மா. இதை ஏற்கனவே பராயத்தாதி இடத்துல பார்த்து அதனால் எனக்கு ஞாபகம் பாஷகாரன் சாய்க்கிறார். நம்ம நாம பிரதான காரணம் இல்லை, நம்மளுடைய கர்மாக்கள் தான் பிரதான காரணம். கர்மா வழியாகத்தான் இந்த உடம்பு, உடம்படியாகத்தான் இந்த இந்திரியங்கள்லாம். அதனால இந்த பிராணன் இந்த உடம்பையும் இந்திரியங்களையும் மனசையும் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு விடுறது, அதை வச்சுதான் நம்ம எல்லாத்துக்கும் பிரார்த்திக்கிறோம். அதனால இந்த கர்மா இருக்கு, இதனுடைய இதுதான் பரிணாமம் தான் நாம இதெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால இது வந்து ஏன் இந்த மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி சொல்றதுனால எம்பெருமானுக்கு என்ன பிரயோஜனம், எம்பெருமான் வந்து சிறுவனை தர்மம் சொல்லணும் கொஞ்சம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் வந்து கர்ம விஷயம் இருக்கும். அதனால நமக்கு ஞானம் போறல, ஞானம் போறல, ஞானம் போறதுனால சிருஷ்டிக்க முடியாது. நம்மளால நமக்கு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது அப்படின்றதுனால நம்மளால முடியாது. பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க எந்த ஒரு சின்ன காரியமும் நம்மளால பண்ண முடியாது. விநாயகம் பிரகர் வானம், ரசயா மாதம் வானரம், விளையாட்டு பிடிக்க குரங்கா முடிஞ்ச கதை, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால நம்மளால எதையும் பண்ண முடியாது. இப்ப எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து வெறும் சாதாரண குணங்களை இங்க சொல்லல, சுரூபண ரூபக குணங்களை சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சொல்றதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, எது இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக இருக்குமோ, பிரத காரணத்துவம் இனத்த காரணம் உபாதான காரணம் எல்லாம் எம்பெருமானே, அது மாதிரி மோஷ காரணம் எல்லாம். அதனால எந்த வஸ்து இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக இருக்குமோ, இனத்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்குமோ, அவைகள்ல ஏதாவது தோஷம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த தோஷத்தெல்லாம் நிவாரணம் பண்ணணும். அதுக்கோ தான் சுரூபண ரூபம் சொல்லப்படுறது. அதனால எம்பெருமானுடைய தனிப்பட்ட சுரூபத்தை காமிக்கக்கூடிய கல்யாண குணங்கள், அந்த குணங்கள் அது வெறும் வெறும் அவனத்தோண்டு இல்லை, வெறும் அவனத்தோண்டு இல்லை, அவனத்துவத்தோடு கூடின சத்தியத்துவ ஞானத்துவம் தத்துவம் ஆனந்தத்துவங்கள் அது இருந்தால்தான் சரியா இருக்கும். ஏன்னாக்கா ஏற்கனவே சொல்லிருக்கோம், சத்தியத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம், விகாரரகிதமான வஸ்துக்கள் இருந்து எம்பெருமான் வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறது. அது அந்த மாதிரி ஞானத்துவம் என்ன பண்றது, அதாவது பத்த ஜீவன் இருக்கானே அவனை அவனை காட்டிலும் விலட்சணன் எம்பெருமான். ஏன்னாக்கா நமக்கெல்லாம் ஞான சங்கோச விகாசம் இருக்கு, அதே எம்பெருமானுக்கு அது இல்லை. அந்த மாதிரி இந்த தேச இது அனந்தத்துவம் இருக்கு பாருங்க, அது முத்தனை வந்து தள்ளி விடுறது, முத்தனை காட்டிலும் விலட்சணன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. ஏன்னாக்கா இது பூர்வாவதி, பூர்வாவதினாக்கா முக்தனுக்கு முதல்ல சம்சார தசை இருந்தது, அதனால அவன் முக்தன் ஆகிற போன சுவாமெல்லாம் கூட சுருக்கும், போன சுவாமெல்லாம் கூட சுருக்காது. அதனால முதல்ல இவனுக்கு வந்து பத்த தசை இருந்தது, இப்பவோ முக்தி தசை வந்துருச்சு, அந்த முக்தி தசை ஆரம்பிச்சிருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி எல்லை இருந்தது, முக்தனாவதுக்கு முன்னாடி பத்தனாவதுதான், உத்தரவாதி கிடையாது. இனிமே முக்தனாயிட்டான்னாக்கா அவனுக்கு இதுவே கிடையாது, ஞான விசாசம் தான், ஆனந்த சப்தம். பரமாத்மா அப்படி இல்லை, எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கான் அவன், ஞானம் விபு, சுரூபம் விபு, குணம் விபு, விக்கிரகம் விபு, எல்லாமே விபுவா இருக்கு. ஆனா இவனுக்கு அப்படி இல்லை, அதனால ஆனந்த சப்தத்தினால முக்தனும் தள்ளப்படுகிறான், முக்தனும் தள்ளப்படுகிறான். ஆனந்தத்துறது பாருங்க, அது என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. சில பேர் எல்லாம் என்ன சொல்றாங்க, எம்பெருமானுக்கு சத்தியத்துவம் இல்லை, ஞானம் எதுவுமே கிடையாது, வெறும் ஞானீக சுரூபம், ஒண்ணுமே இல்லாத ஞானீக சுரூபம். ஆனந்தம் கூட பரமாத்மாவுக்கு கிடையாது, எம்பெருமானுக்கு அது கிடையாது. நிரானந்தம் தான் ஈஸ்வரன், ஆனந்தமே இல்லாதான் ஈஸ்வரன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அதனால ஆனந்த சத்தை வச்சிருந்த ஈஸ்வரனை தள்ள நித்யால தள்ளக்கூடாது. இந்த ஆனந்த சத்தத்தினால நித்யால தள்ளப்படுறான். அது அமல சத்தத்தினால எம்பெருமானே ஆனந்தம் இல்லைன்னு தலைவன், அமல சத்தத்தினால நித்யால தள்ளப்படுறான். ஏன்னாக்கா அனந்த பதத்தினாலேயே நித்தியம் அணுதானே, நித்தியம் கூட ஜீவன் தானே, அவனும் அனுஸ்வரூபி. அதனால அனந்த சத்தத்தினால அவன் தள்ளப்படுகிறான், அவனை காலம் விலக்ஷணம் எம்பெருமான் சொல்லாமேனாக்கா அது தப்பு. அப்ப கூட தர்மபுத ஞானம் இருந்தோம் இல்லையோ, அவனுக்கு வந்து தேச காலத்தினால ஆனந்தம் இருக்கு. தர்மபுத ஞானம் எப்பொழுதும் அவனுக்கு விபு நித்திய சூரியர்களுக்கு சதா பிரச்சனை சூரியா, அதனால அவனுக்கு அபிச்சிருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இவாளுக்கு வந்து நித்தசூரி இருக்காளே, அவளுக்கு தனுபோதி ஞானத்தில் ஆனந்தம் இருக்கிறதுனால ஈஸ்வரன் மாதிரி அவனும் ஆனந்தன் ஆனந்தத்துவனுக்கும் சொல்லுவா. ஆனந்தமா ஈஸ்வரனுக்கே இல்லை, அவன் சேர்த்து நித்தியனுக்கு ஏது ஒண்ணுமே கிடையாதுன்னு சில பேர் சொல்லுவான். அதனால அமலம் அப்படின்னு சொன்னாக்கா நித்தியசூரிகள் ஐயப்பத்திரிகால இருந்தா கூட அவ ஜீவனா தான் இருக்கா, அதனால சுரூபயோகி தான் அவனுக்கு உண்டு. சுரூபயோகி இருக்கிறதுனால அந்த நித்தியசூரிகளுக்கு கூட ஐயப்பத்தினிகத்துவம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா எம்பெருமான் சங்கல்பா, அவன் சங்கல்பிச்சா என்ன பண்ண முடியும், அவன் சங்கல்பிச்சானே யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பரதந்திர சேதன் தான். அதனால சம்சாரத்துல சுரூபயோகி தான் அவனுக்கு உண்டு, ஆனால் எம்பெருமான் தள்ள மாட்டான். அவன் ஏன்னா பகவான்கிட்ட அவன் அபிசாரம் பண்ண மாட்டான். நாம எல்லாம் நிறைய அபிசாரம் பண்ணணும். அபிசாரப்படுறதுன்னா என்ன அர்த்தம், பெருமாள் சொல்ற சுரிஸ்மதி மனைவாஜ்யா எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆஜ்யா சேதி மம துரோகி மத்பக்தோபின வைஷ்ணவ. ஸ்ருதி ஸ்மிருதி இதெல்லாம் என்னுடைய ஆஜ்ஞைகள். எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே, யாரு அதெல்லாம் அதிக்கிரமிச்சு அதெல்லாம் தாண்டி ஆச்சாரத்தை அநியாயமா நடந்துக்கிறானோ அதெல்லாம் பண்ண மாட்டேன்றான், தர்மாதிக்கிரமம் பண்ணிடுறான். அது மாதிரி யாரு இருக்காளோ அவெல்லாம் ஆஜ்ஞா சேதி, அந்த என்னுடைய ஆஜ்ஞா இருக்கிற உத்தரவு நியமனம் அதெல்லாம் தள்ளுட்டாவா, தப்பு பண்ணிட்டாவா. நம்ம துரோகி, எனக்கு துரோகிகளா இருக்கா, மத் பக்தோபி என்னுடைய பக்தனா இருந்தா கூட சரி, அவன் வைஷ்ணவனே இல்லைன்ட்டார், வைஷ்ணவனே இல்லைன்ட்டார். நமக்கு அதனாலதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, நம்ம எல்லாம் பிரபன்னாளா போயிடுவே, பிரமாண திருவடியில போய் நம்ம ஆச்சாரியா சேர்த்து விட்டுட்டா, நம்ம எல்லாம் தப்பு பண்ணா கூட நமக்கு தோஷம் வராது. ஏதோ பிராயசத்தை பக்கத்து பண்ணிட்டோம்னாக்க நமக்கு எல்லாம் அனுகூலம் வந்துடும், நமக்கு பிராயசத்தை பக்கத்து பண்ணிட்டா அனுகூலம் வந்துடும். அதனால ஆஜ்யா தேதி மமத்ரோகி மத்பக்தோபின வைஷ்ணவா, நம்ம எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் நிறைய சரணாதிபதியே, நம்ம நிம்மதியா இருக்கும், பயம் இல்லாம இருக்கும், தப்பு பண்ணா கூட எம்பெருமான் நம்மளை ரட்சிப்பான், பயம் இல்லைன்றோம். அதனால அந்த அந்த ஸ்லோகத்துல கையாது சுத வாயச தினச புங்கவத்ரௌபதி விபீஷண புஜங்க பஜகநாம்பரீஷாருமாபுரியதாபதிரங்கநாதஸ்வயம் அபிஜித் கயாது சுத்தன் பிரஹ்லாதார்வாணித்து கயாதுடைய பொண்ணு இல்லை சினிமாவில் லீலாவதி லீலாவதின்னு வரும், ஆனா அபத்தம் லீலாவதி கிடையாது, கயாதுன்னு பேர். பிரஹ்லாத அர்வானுடைய அம்மாவுக்கு பேரு கயாது, வாயசம் காக்காசுராணி, ஜரதான் ஜரத பொங்கவ நிறைய தாழ்வான், திரௌபதி விபீஷண புஜங்கமே விபீஷணம் மறு புஜங்கமோ அதிசேஷன் வஜகணம் கோபிகா ஸ்ரீகள் அம்பரீஷர் அம்பரீஷ மகாராஜர் இது மாதிரி எத்தனையோ மகான்கள் இவெல்லாம் என்ன பண்ணா பகவத்பத சமாசித்தா உன்னுடைய திருவடியை ஆசிரியா தனாதி பண்ணிட்டார். அதனால பய விமுக்தி மாப்பிரியா சார் அவ வந்து பயத்துல இருந்து அவ விடுபட்டு விட்டார். அந்த மாதிரி நாங்களும் எங்கன்னா உன் திருவடி ஆசிரியச்சு திருவடி ஆசிரியச்சு உன சேர்ந்துடணும் எனக்கு வந்து அனுகிரகிச்சுடோ அப்படிங்கிற பய விமுக்தி வேணும். அதனால நம்மளால சரணாதிபதியே நமக்கு வரல. ஆனா சாமான்யமா பெருமாள்கிட்ட அபிசாரப்பட்டுட்டு சரணாதியம் பண்ணாம இருந்து பக்தனா இருந்தாக்க பெருமாள் வச்சுக்க மாட்டார். அதனால இந்த நித்திய சூரிகளுக்கு கூட பகவத விசாரம் இல்ல அவ பண்ணல பகவத விசாரமே பண்ணல பகவத விசாரமும் படமாட்டாவா. அதனால அவளுக்கு அந்த தோஷம் ஹயங்கள் தரல. ஆனா சுகோபயோகிதம் இருக்குது அவளுக்குதான். அதனால அமலத்துவம் சொன்னதுனால நித்தியசூரிகள் எல்லாம் சொல்லப்படுறான். அது மாத்திரம் இல்ல ஈஸ்வரன் இருக்கானே தான் ஹய பிரத்தனைகளா இருந்து நம்முடைய ஹயங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்றான் மோட்சப்பிரதன். அதனால தான் ஹய பிரத்தனைகள் அனந்த கல்யாணிக்கு தானே. அதனால என்ன பண்றான்னாக்கா நம்முடைய தோழங்கள் எல்லாம் அதாவது சுசாரத்திலிருந்து நம்மள தள்ளி விட்டுருந்தான் மாட்டிக்காது வா என்ன அடைஞ்சிடு என் திருப்படி ஆசிரியச்சுடு அப்படின்னு சமாசனம் சொல்லி அதாவது பரஞ்சாதம் நினைச்சு அவளுக்கு மோட்சத்தையே அனுகிரகிக்கிறான் என்பான் மோட்சத்தையே அனுகிரகிக்கிறான். அதனால அது ரொம்ப விசேஷம் மோட்சத்தை அனுகிரகிக்கிறான் ரொம்ப விசேஷம். அது அவனுக்கு உண்டு அசாதாரணமான தர்மம். நம்ம படமத உபவத்தையேன்னு பார்த்தோம் பாருங்க அவன் நிறைய கல்யாண உணவுகளோடு கூடியவன் அது மட்டுமா அனைத்து பணத்தையும் அனுகிரகிக்கக்கூடியவன் என்பான் நமக்கு எவ்வளவு என்னென்ன பலன் வேணுமோ அது அத்தனையும் அனுகிரகிப்பான் என்பான். அது அவனுக்கு அசாதாரணமான தர்மம். அதனால இந்த அமலத்துவம் இருக்கவே தான் தான் ஹய பிரச்சனைகளாக இருந்து கொண்டு மீது எல்லாருக்கும் ஹய பிரச்சனைகத்துவத்தை கொடுக்கறான். அதனால சத்துத்தமோ ஞானத்தமோ அனந்தத்தமோ ஆனந்தத்தமோ இருக்கோ அதெல்லாம் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னாக்கா இந்த மாதிரி அஞ்சும் சேர்ந்துட்டுதான் நம்மளை அனுகிரகிக்கிறது இல்லாத போன முடியாது. அதனால அமலத்துவம் முக்கியம் அப்படியா அது இருந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா அமலத்துவம் ஒன்றே இருக்கட்டுமே சத்துவத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் வேண்டாமே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கும் பதில் சொல்ற அதுவும் தப்புதான். காரணம் வந்து ஒரு விசேஷத்தினாலேயே எல்லாத்தையும் ஞாபகத்து பண்ணலாம் நீ சொல்ற மாதிரி சரி அமலத்துவத்தை வச்சுட்டே எல்லாத்தையும் தள்ளலாம். இன்னொன்னு என்னன்னாக்கா நிறைய விசேஷங்களை கொண்டு நிறைய குணங்களை கொண்டு சொன்னோம்னு வச்சுக்கோங்கோ அப்ப மனசுல ஒரு பத்ததியா வரும் ஒரு கிரமத்தோட வரும் கிரமம் ஒரு கிரமமா வரும். அது எப்படி வரும் அப்படின்னாக்க முதல்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்க வந்து பெருமாள் யார் அப்படின்னா விபு பெருமாள் விபு அப்படின்னு இப்போ ஞானம் கூட தான் விபு பெருமாள் விபு ஞானமே விபு இப்போ ஞானம் தான் விபு அப்படின்னு கேள்வி வரும். உடனே அவன் சொன்னான் இல்ல இல்ல ஆனந்தா விபு ஏன்னா ஞானத்துக்கு ஆனந்தம் இல்லைன்னு அப்படி கிடையாது ஞானமே கூட ஆனந்தத்தினுடைய ஒரு நிலைதானே அது எப்படி வரும்னா அப்படி அர்த்தம் இல்ல அந்த ஆனந்தத்தை உடையவன் ஆனந்தத்தை உடையவனான விபு பறந்திருக்கக்கூடிய எம்பெருமான். அப்ப ஞானம் ஞானமாகிற ஆனந்தம் அதை உடையவன் தான். உடனே அது கேள்வி வந்தது அப்படி சொன்னேன்னாக்க ஜீவனுக்குள்ளதான் அது உண்டு ஞானமாகிற ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை உடைய ஜீவன் அவனுக்கு ஞான விபு தானே அதனால ஜீவன் கூட தான் உண்டு உடனே அது வராது ஏன்னா சத்திய சொத்த இருக்கு. அதனால விகார ரகிதன் என்ற விகார ரகிதனாக எபுவாக ஆனந்தனாக ஆனந்தத்தை உடையவனாக இருக்கிறவன். அப்படி பார்த்தா முத்தன் இருக்கானே அவனுக்கு அதற்கே அதற்கு அவன் பார்த்தா அது தப்பு, அவனுக்கு புருவாதி உண்டு. அதனால அனந்த தத்துவத்தினால அப்படியானாக்கா நித்தசூரிகள் இருக்காளே அவளுக்கு லட்சமை அப்படின்னு கேட்டாக்கா அது இல்ல, அமலத்துவம் இருக்கு. அமலத்துவம் கொஞ்சம் அந்த அமலத்துவமானது ஹயப்பிரத்தனைகளா இருந்தா கூட நித்தியம் அவனுக்கு சுரூபயோகம் உண்டு. ஆனால் பகவத உபச்சாரம் பண்ணாதாலும் அவனுக்கு இல்ல, அவன் பண்ணிட்டான்னு அவனையும் திருடுவேன். அதனால மகாபாரதத்துல வரும் கருட பகவான் அவரே சண்டைக்கு போயிட்டார் திருமாவிட்ட. திருமாவின நிக்க முடியல, என்ன திருமாவளைய விளையாட்டு, அந்த மாதிரி கூட நடக்கும். வேதாத்மாவான கருடனுக்கும் பெருமானுக்குமே இதெல்லாம் திருமாவை நமக்கு காமிக்கல. அப்படிதான் கருடாழ்வான் அப்படிப்பட்டவன் இல்ல, நமக்கோசம் அதெல்லாம். அதனால இந்த மாதிரி ஒரு கிரமம் பாருங்க, அத படிப்படியா போனோம். அந்த அவதரண கிரமம், அந்த அவதரண கிரமத்துல இந்த மாதிரி இருக்காது. இது எங்க இருக்குன்னாக்கா நம்ம ஆனந்தாதிகளும் பார்த்தோம். ஆனந்தாதிகளத்துல அஞ்சு குணங்கள், அஞ்சு குணங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு அங்கேயே சொல்லிருக்கார். ஒண்ணு தடுக்கிறது, ரெண்டு தடுக்கிறது, மூணு தடுக்கிறதுன்ட்டு நிறைய அங்க இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க பார்த்துருக்கோம். அந்த கிரமத்துல பார்க்கணும். அதாவது பத்த ஜீவனை சத்திய சப்தத்தினால, ஞான சப்தத்தினால முக்த ஜீவனை, ஆனந்த சப்தத்தினால நித்திய சூரிகளை, ஆனந்த சப்தத்தினால எல்லாரையும், அவனத்துவத்தினால இப்ப சொன்ன மாதிரி நித்திய சூரிகள் தான். இந்த மாதிரி ஒரு பத்தி அந்த கிரமத்துல பார்க்கணும். அப்படி பார்த்துட்டாக்க இந்த சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அவலத்துவம் அஞ்சு கல்யாண குணம் குணம் எப்பொழுதும் எம்பெருமானுடைய சுரூபத்தை நிரூபணம் இடத்துக்கு வந்திருக்கு. அதனால எல்லா வித்தியகளிலையும் இந்த அவலத்துவம் அப்படிங்கிற குணத்தை அவசியம் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இப்போ ஸ்லோகம் தெரிவிக்கணும். யஸ்யாம் அஸ்தூலதாதி பிரபடிதம் உசிதம் சிந்தனம் தஸ்ய தஸ்யாம் நான்யஸ்யாம் மானஹானே நயதி நியமனம் கஸ்ய குத்ரே சென்ன ஹேதுத்வோன்னேய தோஷ யபநயனமிஹ பிரம்ம வித்யாசு சர்வாசு ஆனந்தாதி க்ரியோக்த க்ரம நியமிதமிதி அஸ்ய சார்வத்ரிகத்வாத். இப்போ அர்த்தம் பாருங்க, யஸ்யாம் யஸ்யாம் வித்யாயாம், அதாவது கார்கி பிராமணம் அந்த பச்சக்கமாரியோட பொண்ணு கார்கி, அவருடைய அவ கேட்ட கேள்வி அதுக்கு பதில் அதுல இருக்கு அஸ்தூல மனனம் அப்படின்னு. அந்த மாதிரி அக்ஷர பிரம்ம வித்தியா இருக்கு, அதுலயும் படைக்கப்பட்டிருக்கு. அதனால எந்த வித்தியில இந்த பிராகிருத குணங்கள்லாம் பெருமாளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிருக்கோ அந்த வித்தியில ஒன்று தான் படிக்கணும். அதனால அனுசந்தானம் பண்ணணும். நான் அந்நியம் வேற வித்தியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னுட்டு சொல்றான் போர்பக்ஷி. ஏன் அப்படின்னா மானஹே ஆணையே பிரமாணம் இல்லை. எந்த பிரகரணத்துல எது படிக்கப்பட்டிருக்கோ அங்கதான் அது வரும். மானஹானே பிரமாணம் இல்லை. மானம்னா பிரமாணம், ஹானின்னு அபாவம் இல்லைன்னு அர்த்தம். பிரமாணமே இல்லை. அதனால என்ன அர்த்தம், எந்த வித்தியில எந்த குணம் படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியில தான் அந்த குணங்களை உபாசனம் பண்ணணும் அப்படின்னா சாமான்யமா இருக்கு. இல்ல இல்ல சொன்னா என்ன தோஷம் வந்துடும், அனுசந்த எல்லா வித்தியகள்லயும் பிரச்சனைத்துவம் அனுசந்தானம் பண்ணப்படட்டும் அப்படின்னு சொன்னாக்க என்ன தோஷம் வரும் அப்படின்னு கேட்டாக்க நயதி அந்த மாதிரி இல்லைனாக்க எல்லாருமே இருக்கும் அப்படின்னா கசிய குத்திரது நியமனம். கசிய குத்திர எந்த குணத்துக்கு எந்த பிரம்ம வித்தியான்னு சொல்ல முடியாது. எல்லாம் எல்லா வித்தியும் இருக்கட்டும், எல்லாரும் எல்லா வித்தியங்களையும் எல்லா குணங்களையும் அனுசந்தானம் பண்ணட்டும் அப்படின்னு வந்துடும். அது பெரிய தோஷம், எனக்கு அவ்யவஸ்தியா போயிடுமே அப்படின்னு. இது சே அந்த மாதிரி நீ புறபுஷம் பண்ணக்க கிடையாது, அது மாதிரி கிடையாது. ஈக இந்த பிரம்மத்துல ஹேதுத்வ உன்னேய தோஷ யோகனயனம், ஹேதுத்வம். ஹேதுத்வம் என்ன அர்த்தம்? நிமித்த காரணம், உபாதான காரணம். அந்த மாதிரி நாம வந்து பிரம்மாவை சொல்றோம், அதுல உன்னேயங்கள், உன்னேயம் என்ன? ஆரோக்கியங்கள், ஆரோபிக்கிறார், தோஷத்தை ஏறிட்டு சொல்ற. இந்த பிரம்மமானது உபாதான காரணம், நிமித்த காரணம்னு சொல்ற. ஆனா அதுக்கே அஸ்தூலத்துவம்லாம் இருக்கு, ஸ்தூலத்துவம்லாம் அந்த இருக்குதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களோ, அதாவது ஸ்தூலத்துவம்லாம் இருக்கு, குண்டா இருக்குது, ஒல்லியா இருக்குது அப்படின்லாம் சொன்னாக்கா அப்போ தோஷங்கள் அதெல்லாம் அதெல்லாம் இருந்ததுன்னாக்கா அந்த பிரம்மத்தினால உபாதான காரணமாகவோ நிமித்த காரணமாகவோ இருக்க முடியாது. ஏன்னா சுயம் ஹேய குணங்கள் இருக்கு, அதுக்கே ஹேய குணங்கள் இருக்கு. ஹேய குணங்கள் இருக்குச்சே அது போய் எப்படி காரியமாக காரணமாகும் நான் பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்கும், அது வராதே. அதனால அந்த தோஷங்கள்லாம் நிஷேதனம் வியபனயனம், விசேஷமாக தள்ளணும், நிஷேதிக்கணும், நிராகரணம் பண்ணணும். அப்படி பண்ணினாக்கா சர்வாசு பிரம்ம வித்தியாசம், எல்லா பிரம்ம வித்தியகள்லையும் ஆனந்தாதய பிரதானத்தையும் வந்தது இந்த அத்தியாய இந்த பாதத்திலேயே நாலாவது அதிகரணம். அதுல அந்த அதிகரணத்தில் சொல்லப்பட்ட கிரமேன இதர வியாபாரத்த பிரம்மஸ்வரூப அவகதி, சத்தியசப்தத்தினால எதை காட்டிலும் எம்பெருமான் லட்சணன், ஞானசப்தத்தினால எதை காட்டிலும் லட்சணன், இப்படி எல்லாம் அங்க சொல்லிருக்கோம். அஞ்சு ஸ்லோகத்தினால சாத்திருக்கா நம்ம சேமிச்சிருக்கோம். அதனால அந்த அதிகரணத்தில் சொல்லப்பட்ட கிரமத்தினால ஒரு வியவஸ்த பண்ணப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்? அஸ்ய இந்த அஸ்தூலத்துவாதி குணங்கள்லாம் என்ன பண்றதுன்னா சார்வத்திரிகத்துவ எல்லா வித்தியகள்லையும் அனுவர்த்தமாக ஆகும். அப்படி சொன்னாதான் இந்த வியாபத்தி வரும். அதனால எல்லா பிரம்ம வித்தியகள்லையும் இந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அவசியம், அதாவது இந்த அஞ்சு குணங்கள் சுரமுடைய தர்மங்கள் அதை அவசியம் அனுபவம் பண்ணணும். இதுல அவ்யவஸ்தே கிடையாது, இந்த அஞ்சு உண்டிதான். அது சொன்னாதான் சுரூபமே சித்திக்கும், அதனால இதை பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாய்ச்சிருக்க. இதே ஒரு சுவாரஸ்யம், இது வந்து இந்த ஆனந்தா திகரணும் அதை உதாரிக்கிற பதயோஜனையில ஐசங்கர், ஆனா சிந்தாமணியில தேசியனுடைய திருக்குமாரன் குமாரவர் தேசியன் அந்த மகான் அவர் அவர் சொன்னதா என்ன இருக்கு? ஒரு வாக்கியம் இருக்கு, ஆனந்தாத்தியதிகரணம் சொல்லல. முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல ஆறாவது அதிகரணம் ஆனந்த அதிகரணம், அந்த அதிகரணத்துல முதல்ல இந்த பஞ்ச கோஷம் சொல்ற பாருங்க, அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். முதல்ல அன்னமயத்தை தெரிஞ்சுக்கணும் உடம்பு, அதுக்கப்புறம் பிராணமயம், அதுக்கப்புறம் மனோமயம், அதுக்கப்புறம் விஞ்ஞானமயம், அதன் பிறகு ஆனந்தமயம். இந்த கிரமத்தினால எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி அப்படியே நான் சொல்லிருக்கேன். குமார வரதேசியம் சாய்க்கிறார் அப்படின்னு இருக்கு. ஐசங்கர் என்ன பண்றாருன்னாக்க இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்றதுன்றது இது உச்சிதமானு எனக்கு தெரியலன்ற. ஏன் அப்படின்னாக்கா இது பிரம்ம வித்திய, இந்த பிரம்ம வித்தியில சுரூபணுபோக தர்மங்கள்லாம் சொல்லப்பட வேணும். சுரூபணுபோக தர்மங்கள்லாம் நீங்க அவசியம் அனுசந்தானம் பண்ணணும். அதுல சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவம் தான் இங்க வரும். அதனால ஆனந்தாதய பிரதானசியன்னு ஆனந்தா தெரிகரணம் இது இந்த பாதத்துல இருக்கு. இத சொன்னாதான் இந்த பிரகரணத்துக்கு சரியா இருக்கும். அதனால யாராவது சில பேர் இத குமார வரதேசியம் சொல்றதாக எழுதி கூட சேர்த்து பிரக்ஷிப்தான் எழுதி சொல்லிருக்கலாம். அதனால இது பிராமணிக்கமா என்னது அப்படின்னு மகான்கள்லாம் அத பார்த்துக்கோங்கோ. தோஷம் சொல்லல, தோஷம் சொல்றதுக்கு மகான்கள் சொல்றத போய் தோஷம் சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம்? பிரக்ஷித்தமா கூட இருக்கலாம், சில பேர் விபரீதமா கூட சொல்லலாம். அதனால இது பிரக்ஷித்தம் தோன்றது அடியனுக்கு நான் சாய்க்கிறேன். ஆச்சாரியால் பாருங்க அபச்சாரப்படக்கூடாது யார்ட்டையுமே. அத மாதிரி அவ இதுல வந்து இடைச்சர்களா இருக்கலாம், பிரக்ஷித்தம் நடுவில் ஏதாவது சேர்த்து விட்டுருக்கலாம், யாராவது அவளுக்கு சிறிது புரியாம இருந்திருக்கலாம், அதை சொல்லிருக்கலாம். அதனால இதை வந்து ஆனந்தா தெரியணும்னு சொன்னாக்க இந்த பிரகரணத்துக்கு அனுகூலமா இருக்கு. அதே ஆனந்தமயாதிகள்னு சொன்னாக்க இந்த பிரகரணத்துக்கு அனுகூலமா இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணும் தோஷமே சொல்லாது அப்படின்ட்டு அவர் திருவள்ளப்படுறாரு. அத மாதிரியாக பெரியவாள் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தை பாருங்க, யஸ்யாம் அஸ்தூலதாதி பிரபடிதம் உசிதம் சிந்தனம் தஸ்ய தஸ்யாம் நான்யஸ்யாம் மானஹானே நயதி நியமனம் கஸ்ய புத்ரே புத்தேன்ன ஹேதுத்வோன்னேய தோஷ யவனயனமிய பிரம்ம வித்யா சுதர்வாசு ஆனந்தாதி கிரியோத்த கிரமநியமிதமிதி அஸ்ய சார்வத்ரிகத்வாத் கவிதாட்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.